அடுத்ததாக பிரதான பூஜை ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண பூஜை. கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கொண்டு பிள்ளையாரை பிரார்த்திக்கவும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் செய்யவும். ஓம் பூ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். அடுத்ததாக சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை செய்ய தொடங்கும்போது அவ்வப்போது மாறிவரும் வருஷம் மாசம் அயனம் ரித்து வாசரம் நட்சத்திரம் திதி இவைகளை பஞ்சாங்கத்தில் பார்த்து அதன்படி சொல்லிக்கொள்ளவும். கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கொள்ளும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வதமன்வந்தரே அஷ்டாவிகும்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்யே நாம சம்வத்சரே அயனே ரிதௌ மாசே பக்ஷே சுபதிதௌ வாசரயுக்தாயாம் நக்ஷத்ரயுக்தாயாம் சுபநக்ஷத்ர சுபயோக சுபகரண ஏவம் சகலகுண விசேஷண விசிஷ்டாயாம் சுபதிதௌ மம சகுடும்பஸ்ய க்ஷேமஸ்தைர்ய தைரிய வீரிய விஜய ஆயுராரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் புத்திர பௌத்ராணாம் அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த மங்கள அவாப்தியர்த்தம் தர்மார்த்த காம்ய மோக்ஷசித்தியர்த்தம் ராஜத்வாரே சர்வ ஆனுகூல்ய சித்தியர்த்தம் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சஹித ஸ்ரீ குபேர பூஜாம் கரிஷ்யே ததங்கம் மாத்ருகண பூஜாம் நவக்கிரக பூஜாம் லோகபால பூஜாம் ச கரிஷ்யே ததங்கம் கலச பூஜாம் ச கரிஷ்யே என்று சொல்லி அக்ஷதையை புஷ்பம் சேர்த்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யந்திரத்தின் வடக்கில் போடவும். விக்னேஸ்வர உத்யாபனம். கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கொள்ளவும். விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி க்ஷேமாய புனராகமனாயச்ச என்று சொல்லி மஞ்சள் பிள்ளையார் மீது புஷ்பம் அக்ஷதை சமர்ப்பித்து மஞ்சள் பிள்ளையாரை வடக்காக நகர்த்த வேண்டும். அடுத்ததாக கலச பூஜை. சந்தனம் புஷ்பம் இவற்றால் கலசத்தை அலங்கரித்து வலது கையால் மூடிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லவும். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரசமாஸ்ரிதாஹ மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணா ஸ்மிருதாஹ குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ரிக்வேதோத யஜுர்வேதஹ சாமவேதோப்யதர்வணஹ அங்கைஷ்ச சஹிதா சர்வே கலசாம்புசமாஸ்ரிதாஹ ஆயாந்து தேவி பூஜார்த்தம் துரிதக்ஷயகாரகாஹ கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று சொல்லி அந்த கலச தீர்த்தத்தால் யந்திரத்தையும் பூஜை திரவியங்களையும் தன்னையும் புரோக்ஷித்துக் கொள்ள வேண்டும்.